தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தன தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் வெள்ளி நிற நிலவென்னும் பெண்ணோடு அவன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு கண்ணோடு வெள்ளி நிற நிலவென்னும் பெண்ணோடு அவன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு கண்ணோடு தள்ளி விளையாடினான் பண்ணோடு தள்ளி விளையாடினான் பண்ணோடு கந்தன் தந்தன தந்தான என்று என்னோடு தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் சேவித்த கைகளுடன் கை கோர்த்து என் சிந்தையெனும் அரங்கத்தில் கால் பதித்து சேவித்த கைகளுடன் கை கோர்த்து என் சிந்தையெனும் அரங்கத்தில் கால் பதித்து தாவி விளையாடினான் தடம் பார்த்து தாவி விளையாடினான் தடம் பார்த்து கந்தன் தந்தான தந்தான என்று தமிழ் சேர்த்து தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஆஹா.